அஸ்மத்குருப்யோ நமஹ. இந்த பாதுகா சாஸ்திரத்தின் அதிகார பிரதிகள் பத்ததியில போன ஸ்லோகமான 18வது ஸ்லோகத்துல, ஹே பாதுகா தேவியே, உன் பிரபாவம்தான் எவ்வளவு மேன்மையானது. இங்கே ராமனுக்கு காட்டில முள் தைக்காமல் உன்னுடைய சங்கல்பத்தினாலேயும் உன்னுடைய விரதத்தினாலேயும் காப்பாத்தின் இருக்க, அதே மாதிரி இந்த அயோத்தியா சிம்மாசனத்துல உட்காந்து அந்த நாட்டிலேயும் எதிரிகளுடையதான அந்த முள்ளு வராம நீ பார்த்துட்டு இருக்க, அதனால நீ ரெண்டு விதத்திலையுமே நிஷ்கண்டகமா இருக்க அப்படின்னு சொல்லி பாதுகா ராஜ்யத்தினுடைய மேன்மைய ரொம்ப அழகுபட சொன்னார். அதற்கு மேலே 19வது ஸ்லோகமான, ராமம் த்வயா விரஹிதம் பரதம் ச தேன த்ராதும் பதாவனி ததாய தபூத் பிரதீதம் ராமானுஜஸ்ய தவ சாம்ப ஜகத் சமஸ்தம் ஜாகத்திதேன சலு ஜாகரண வ்ரதேன. அம்ப அனைத்துலகங்களுக்கும் தாயாயிருக்கின்ற பதாவணி திருவடிகளை காப்பாற்றுகின்றான பாதுகையே, துவயா உன்னாலே விரஹிதம் பிரிந்திருக்கிறதான ராமம் ஸ்ரீராமபிரானையும் தேன அந்த ராமனாலே விரஹிதம் பிரிந்திருக்கின்றன பரதம் பரதாழ்வானையும் த்ராதும் காப்பாற்றுவதற்கு ததா அந்த சமயத்திலே ராமானுஜஸ்ய லக்ஷ்மணனுக்கும் தவச்ச உனக்கும் எது யாதொரு ஜாகிரத விரதமானது, அதாவது எப்பொழுதும் கண்பிடித்துக் கொண்டிருக்கின்ற அந்த விரதமானது பிரதீதம் பிரசித்தமாக அபூத் ஆயிற்றோ தேன ஜாகரண விரதேன கலு, அந்த விழித்துக் கொண்டிருக்கின்றதான விரதத்தினாலே அன்றோ சமஸ்தம் ஜகத்து அகில உலகங்களும் ஜாகர்த்தி ஜாகிரதையாக இருக்கிறது, அதாவது தொந்தரவு எதுவும் இல்லாமல் இருக்கிறது அப்படின்னு சாதிச்சதுக்கு, ஹே பாதுகையே, உன்னை விட்டு பிரிந்த ஸ்ரீ ராமனை ரட்சிப்பதற்காக லக்ஷ்மணர் தூக்கம் இல்லாமல் இருக்கிறார், ஸ்ரீராமனை விட்டு பிரிந்த பரதனை காப்பாற்றுவதற்காக நீயும் தூக்கம் இல்லாமல் இருக்கிறாய், நீங்கள் ரெண்டு பேரும் அப்படி இருந்தமையாலே லக்ஷ்மணன் ராமனை பார்த்துக்கிறான், ஹே பாதுகையே நீ பரதனை பார்த்துக்கிற, அதனால இந்த லோகங்கள் எல்லாம் சுக்கியமா இருக்கு, பாகவதாலேதான் பகவானுக்கும் உலகத்துக்கும் எல்லா சௌக்கியமும் உண்டாருங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தினுடைய ஒரு உட்கருத்தாக நாம் கொள்ள வேண்டும். ராமன் காட்டுக்கு எழியாச்சு, பட்டம் ஏற்க மறுத்து பரதன் அந்த காட்டுக்கே போய் ராமனை கெஞ்சி கூத்தாடி அவன் வர முடியாதனால அவனுக்கு பிரதிநிதியாக உன்னை சிறமீது ஏழை பண்ணிட்டு வந்தான், உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணான், நீ காட்டுக்கு போனது ராமனுக்கு பணிவிடை பண்ணுவதற்காக, ஆனால் பரதன் பிரிவாதத்தால் நீ திரும்ப வேண்டியதாயிடுத்து, நாட்டை ஆளும் பொறுப்பும் கூடுதலாக உன் மீது விழுந்தது. உன்னுடைய அந்த ஜாகிரதா சங்கல்பத்தினால நீ ராமனுக்கு கல்லு முள்ளு குத்தாத அவனுடைய திருவடிகளையும் இங்கே இருந்தே உன்னுடைய சங்கல்பத்தினாலே காப்பாத்திக்கிட்டு இருக்க. ஒரு லக்ஷ்மணன் கடைபிடிச்சதான அதே வழியே நீயும் கடைபிடிச்ச. அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாகிரத ஸ்வபதஸ்தேன்னு ராமன் திருவடியை பிடிச்சிட்டு அவன் சரணாகதி பண்ணானே, நீயோ பிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நீ வெளியிலேயே எப்போதும் திருவடியின் கீழே உனக்கு நித்திய வாசம். அதனால 14 வருஷம் ஜாகரண விரதம் நீ இருக்க, அந்த இளைய பெருமாள் லக்ஷ்மணர் ராமருக்கு என்ன கைங்கரியம் பண்றாரோ அப்படிப்பட்ட கைங்கரியத்தை நீ பரதாழ்வானுக்கு பண்ற. முன்னால ஆடாம அசங்காம ஒரே இடத்துல இருக்கிறதான ஏகாசிகா விரதம் சிம்மாசனத்துல அப்படியே அசைவில்லாம இருந்துட்டு நாட்டெல்லாம் பாதுகாக்கிற, இப்போ உன்னுடைய சங்கல்பத்தினால ஜாகத விரதியா இருந்துட்டு அந்த 14 வருஷம் ராமன் திருவடிக்கு எந்த நோவும் ஏற்படப்படாதுன்னு அந்த ராமனுடைய திருவடிகளையும் ரட்சிக்கிற. இப்படி ஜாகரணம் ஏகாசிகா அந்த ரெண்டு விரதங்களையும் நீ ரொம்ப நன்றாக நிறைவேற்றுகிறாய். என்னே ஹே பாதிரியே உன் மகிமை என்று அதி அற்புதமாக இந்த ஸ்லோகத்தை தலை கட்டுகிறார் நம் சுவாமி தேசிகன். கவிதார்ஜிய சம்ஹாய கல்யாண குணசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.